அபராதினானல்ல அபராதவனகில்ல அபராதினானல்ல அபராதவனகில்ல அபராதினானல்ல அபராதவனகில்ல அபராதினானல்ல அபராதினானல்ல அபராதவனகில்ல கபட்ட நாட்டுக்க சூத்ரதாரி அபராதினானல்ல அபராதவனகில்ல கபட்ட நாட்டுக்க சூத்ரதாரி அபராதினானல்ல அபராதவனகில்ல கபட்ட நாட்டுக்க சூத்ரதாரி அபராதினானல்ல அபராதவனகில்ல நீனே ஆடி சதிரல்லு ஜடவுனகே பொம்பே சதிரல் ஜடமுனகே பூமே எனு மாடல்லு பல்லது தானே வேறே நீனே ஆடி சதிரல் ஜடமுனகே பூமே எனு மாடல்லு பல்லது தானே வேறே அபராதினானல்ல அபராதவனகில்ல கபட்ட நாட்டுக்க சூத்ரதாரி நீன்னே கபட்ட நாட்டுக்க சூத்ரதாரி நீனே இந்திரவாக நீனே உலகிது எல்ல சுதன்ற நிந்தினிசி கொலி சுவரே இந்திரவாக நீனே உலகிது எல்ல சுதன்ற நிந்தினிசி கொலி சுவரே ஏழோ கல்து பித லக்ஷ்மி ஜயந்தடூ கேளோ கல்தோபித லக்ஷ்மி ஜயந்தடூ தந்த சிதானந்த மோரு தினமபுரந்தர வீட தந்த சிதான மூறு தினமுரந்தர வீடல தந்த சிதான மூறு தினமுரந்தர வீடல அபராதினானல்ல அபராதவனம் கபட்ட நாட்டுக்க சூத்ர தாரி நீனே கபட நாடக சூத்ரதாரி நீனே, கபட நாடக சூத்ரதாரி நீனே, கபட நாடக சூத்ரதாரி நீனே.